குழு நண்பர்களுக்கு வணக்கங்க. நான் நாமக்கல் மாவட்டம் காதுப்பள்ளி கிராமத்துலேருந்து நரீனா பேசுகிறேங்க. ஒரு சந்தோஷமான செய்தி உங்ககிட்ட எல்லாம் பகிர்ந்துக்கலாம்னு சொல்லி தான் இந்த பதிவு போடுறேங்க. ஒரு வீடியோ அமைச்சிருக்கேன், பாருங்கள். அதாவது ஐயா காட்டுக்கு வர, எங்கள் தோட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு போன ஜனவரின்னு வச்சுக்கலாங்களேன், போன ஜனவரியில் வந்து ஒரு இந்த மோட்ரு போட்டோம்னா ஒரு 20 குடம் தண்ணி வரும், 20 ஒரு 30 குடம் தண்ணி வரும். அதுக்கு மேலே ரொம்ப சன்னமாக வரும், நாங்கள் மோட்ரு ஏதாவது ஆகிடுமோ என்னமோன்னு ஆஃப் பண்ணிவிடுவோம். அப்படி இருந்தும் மோட்ரு காயில் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் தான் ஐயா வந்தாங்க, செல்லும் ஒரு அதிபரே அவரெல்லாம் வந்து எங்கள் தோட்டத்தை வந்து பார்த்துட்டு வரப்பு போட சொன்னாங்க. நானும் தெய்வத்தையெல்லாம் நம்பலை, ஐயா அவர்களை நம்பி தான் வரப்பு போட்டேங்க. போட்டுட்டு மோட்டரெல்லாம் சரி பண்ணி இன்றைக்கி வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று போய் செக் பண்ணேங்க. நேற்று செக் பண்ணதில் நேற்று கரெக்டாக 1:30 போய் மோட்டர் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு செல்வாலாம் சொல்லியிருந்தார் டைம் நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுபடி நேற்று 1:30 ஸ்டார்ட் பண்ணோம். நைட்டு ஒரு 6 வரைக்கும் தண்ணி வந்துக்கிட்டே தான் இருந்ததுங்க, நான்ஸ்டாப்பாக வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இப்போ நான் அனுப்பியிருக்க வீடியோவில் வர அதே ஸ்பீட்லேயே அப்படியே வந்துக்கிட்டே இருந்தது. 6:00 இருட்டாயிடுச்சு, அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு வர சொல்லிட்டாரு, அப்புறம் வந்துட்டேங்க. அப்புறம் காலையில் மீண்டும் 8:00 திருப்பி போய் போட்டோம். 8:00 மீண்டும் மணி இன்றைக்கி 1:30 வரைக்கும் ஓடிக்கிட்டு இருந்ததுங்க. ஸோ நேற்று ஒரு 6:00, இன்றைக்கி ஒரு 6:00 நான்ஸ்டாப்பாக தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. இது வந்து சாத்தியம்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. என்ன சொல்கிறதுனே தெரில, எப்படி ஐயா என்னோடய தோட்டத்தில் நெல்ல வர வச்சுருவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. ஸோ எல்லாம் தைரியமாக வரப்பெல்லாம் போடுங்க, கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குதுங்க இது. ஏன்னா பாலைவனம் மாதிரி இருந்தது, இவ்வளோ தண்ணி வரவும் இல்லை. அதாவது இவ்வளோ தண்ணி வந்திருந்தா நான் ஏற்கனவே ஒரு 500 தென்னை மரம்லாம் வச்சுருந்தோங்க, எல்லாம் காஞ்சிச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த தண்ணி வந்திருந்தா அந்த மரத்தை காப்பாற்றியிருந்துருக்கலாம். அதனால் எல்லாமே நம்பிக்கையோடு தான் செஞ்சேங்க நான், அதுக்கு ரிசல்ட் கிடச்சிருச்சு. நான் மறுபடியும் மே மாதம் ஒரு தடவை அதே மாதிரியே செக் பண்ணிவிட்டு, மே மாதம் எப்போவுமே ட்ரையாக ஆகிடுங்க போர் வந்து எப்பவுமே மேல வந்து சுத்தமாகவே தண்ணி வராது, போய் பக்கத்தில் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இந்த மே வரைக்கும் நான் டெஸ்ட் பண்ணிடலான் இருக்கிறேங்க. மேக்கு அப்புறம் நான் மரம்லாம் நடுவேங்க. ஸோ அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். ஐயா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி, எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது மே மாதம் தண்ணி வந்துடும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி செல்வம் வரது தான் ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகேங்க, அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், ராஜதுரை அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்க.